बद्धानां यत्र नित्यानां मुक्तानां ईश्वरस्य च प्रत्यक्षं शेषशेषित्वं सामे सिद्ध्यदुपादुका श्लोकम् 611 बद्धानां यत्र नित्यानां मुक्तानां ईश्वरस्य च प्रत्यक्षं शेषशेषित्वं सामे सिद्ध्यदुपादुका இதுவரை பத்மராக பத்ததி 10 ஸ்லோகங்களாக பாதியில் அழைக்கப்பட்டிருக்கிற பத்மராக கற்களை கொண்டு சுவாமி தேசியன் அழகாக பாதியை வர்ணித்தபடி இப்பொழுது பாதியில முத்துக்கள் அழைக்கப்பட்டிருக்கிறார். அந்த முத்துக்களினால பாதிக்கு என்ன ஏற்படுகிறது, பெருமாளுக்கு என்ன ஏற்படுகிறது என்பதை பார்க்குமானால் முத்துக்களால் பாதியே அழகா இருக்கு. அதே மாதிரி முத்துக்கள் சூடப்பட்ட பாதியை தரிப்பதனால பெருமாளுக்கும் அது அழகாக இருக்கு. ஆக முத்துக்களை கொண்டு இப்பொழுது பாதியை வர்ணிக்க ஆரம்பிக்கிறார் முக்தா பத்ததி என்கிற ஸ்லோகத்தில். இந்த முத்துக்கள் எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டா, பத்தானாம் பாதியெல்லாம் நன்றாக இழைக்கப்பட்டிருக்கு இந்த முத்துக்கள். இன்னும் எப்படி இருக்குது, நித்தியானாம் இழைக்கப்பட்டிருந்தா கல் கழு உழுதுருமோன்னா விழாது, தெரிஞ்சா நித்தியானாம் எப்பொழுதும் நிரந்தரமாக பாதியிலேயே அந்த முத்துக்கள் இழைக்கப்பட்ட முத்துக்கள் அதிலேயே இருக்கும், அந்த மாதிரி நித்தியமாக இருக்குது. முக்தானாம் இப்படி பாதியில் இழைக்கப்பட்ட நித்தியமாக எப்பொழுதும் இருக்கக்கூடியதான முக்தானாம் முத்துக்களுக்கும் ஈஸ்வரஸ்ய ஈஸ்வரன் எம்பெருமான் முத்துக்களோடு கூடிய பாதுகையை தரித்துக் கொண்டு எம்பெருமான் நடக்கலாம். அந்த ஈஸ்வரனுக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு கேட்டா, பிரத்யட்சம் சேரசேஷித்துவம் சாமே சித்தது பாதுகாம் சேரசேஷி பாவம் தெரியுது, புரிஞ்சுதா? சேரசேஷி பாவம் லோகத்துல எவன் ஒருவருக்கு உபகாரம் பண்ணுகிறானோ உபகாரம் பண்ணுகிறவன் சேஷன், உபகாரத்தை யார் பெறுகிறானோ அவன் சேஷி. அதே மாதிரி நாம கொடையை பிடிச்சிட்டு போறோம், கொடையை பிடிச்சிட்டு போனா கொடை நமக்கு நிழலை கொடுக்கறது, தெரிஞ்சுதா? ஆனா நமக்கு நிழலுங்கிற உபகாரத்தை செய்யற அப்படின்னால கொடை நமக்கு சேஷம். அந்த நிழலுங்கிற உபகாரம் யாருக்கு கிடைக்கிறது, நமக்கு மனுஷனுக்கு கிடைக்கிறது. அதனால அவன் சேஷி, கொடை சேஷம் இவன் சேஷி, இப்படியாக சேஷசேஷி பாவம் சொல்லப்படுகிறது. இப்போ இந்த முத்துக்களுக்கும் பெருமாளுக்கும் சேஷசேஷி பாவம் இருக்குங்கிறார். எப்படி அப்படின்னா, முத்துக்கள் பாதியில் இழைக்கப்பட்டிருக்கு, முத்துக்கள் இழைக்கப்பட்ட பாதியை என்ன பண்றார் ரங்கநாதன் சாத்தின்றி ஆள்றார். அவர் சேர்த்துண்டு ஆள்றதுனால முத்துக்களுடைய ஒளி திருவடியில வீசி திரு எம்பெருமானுடைய திருவடியானது மிக அழகாக சேவை சாதிக்கின்றன, தெரிஞ்சுதா? அதனால முத்துக்களுடைய அழகை பெறுகிறது எம்பெருமானுடைய திருவடி, எம்பெருமான் பெறுகிறோம். அதனால இங்கே இந்த முத்துக்கள் உபகாரத்தை பண்ணுகின்றபடினால முத்துக்கள் சேஷங்கள் சேஷம்னு சொல்றோம். அந்த உபகாரத்தை அந்த அழகை பெருமாள் பெறுகின்றபடினால பெருமாள் திருவடி பெறுகின்றபடினால பெருமாள் திருவடியோ அல்லது பெருமாளோ அவர்கள் சேஷிகள். இந்த சேஷசேஷி பாவம் சாஸ்திரத்தில் சொல்லி தெரிய வேண்டாம். பின்ன எப்படின்னு கேட்டா, பிரத்யட்சம் சேஷசேஷித்துவம் கண்ணால் பார்த்தாலேயே தெரியுது, தெரிஞ்சா? பெருமாள் நமக்கு எதிர்க்க என்ன பண்றார், பாதியை சூட்டின்றி கழுறார். பாதுகையில் இருக்கிற முத்துக்கள் பல பலவனும் ஒளி வீசி எம்பெருமான் திருவடியை நல்லா அழகு பண்றது, இதை நம் கண்ணாலே பார்த்துட்டு இருக்கோம். ஆகினால பாதுகையில் இருக்கக்கூடிய முத்துக்கள் சேஷங்கள், பாதுகையை தரிசனத்துக்குமையான எம்பெருமான் சேஷி என்று பெருமாளுக்கும் முத்துக்களுக்கும் சேஷசேஷி பாவமானது கண்ணாலேயே நாம் தெரிந்து கொள்கிறோம். இது பிரத்யட்சம் சேஷசேஷித்துவம் அப்படின்னா சாமே சித்தது பாதுகா. அப்பேற்பட்ட சேஷசேஷித்துடையதான இந்த பாதுகை இருக்கேன், அந்த பாதுகையானது எனக்கு சித்தது, எனக்கு மங்களங்கிட்ட மங்களங்கள் உண்டு பண்ணட்டும், எனக்கு எல்லா விதமான பலத்தையும் கொடுக்கட்டும் என்று பிரார்த்திக்கிறார் சுவாமி தேசியன் இந்த ஸ்லோகத்தில். மேலும் இதுல இன்னொரு அர்த்தமும் துணிக்கிறது இந்த ஸ்லோகத்தில். என்னன்னு கேட்டா, பத்தானாம் அப்படின்னாக்க பத்திரர்களை சொல்லலாம். நாம் எல்லாம் பத்திரர்கள் அல்லவா, கர்மபாசத்தாலே கட்டுந்திருந்து இங்கே சிட்டியில நாம் பெருமையை பெற்றிருக்க முடியாது. நாமெல்லாம் பத்திரர்கள் பேர். முக்தானாம் நித்யானாம், நித்யான்னாக்க இங்க இல்லாமல் செய்ய வேண்டிய லோகத்திலே எப்பொழுதும் எப்பெருமாறு கைங்கன்னு செய்து கொண்டிருக்க முடியாது அந்த சேனாதிகால அவர்களெல்லாம் நித்தியர்கள் சொல்றோம். முக்தானாம் ஈஸ்வரஸ்ய முக்தானாம், முக்தர்கள் யாரு அப்படின்னு கேட்டோம்னா இங்க பத்திரர்களா இருந்து பக்தியோ அல்லது பிரபத்தியோ பண்ணி உபாயத்தின் மூலமாக கோடிக்கணக்கான ஜென்மத்தில் பண்ண புண்ணிய பாவங்கள் எல்லாம் கழித்து யாரு தேகாவதானத்தில் மேல ஸ்ரீகுண்டத்தை அடைகிறார்களோ அவர்களெல்லாம் முக்தர்கள். ஆக பத்தர் முக்தர் நித்தர் மூன்று பேருக்கும் ஈஸ்வரன் எம்பெருமான், எம்பெருமானுக்கும் வெற்றம் சேகசேஜித்வம், நமக்கும் பெருமாளுக்கு சேகசேகி பாவமானது இந்த பாதிகளை நன்னா தெரியுது நமக்கு அப்படிங்கிறார். தெரிஞ்சுதா பாதை என்ன பண்ணி இதான் ரெண்டு அர்த்தம். அதனால பாதையில் அழைக்கப்பட்ட முத்துக்கள் சேகங்களாகவும் முக்தினால பெருமாள் செய்தியாகவும் விளங்குவதை பார்த்தால் பத்திரர்கள் முத்துகள் நித்திரர்களுக்கெல்லாம் பெருமாள் சேசியாக இருக்கான், இவன் சேகனாக இருக்கான். பத்திரர்கள் எப்பொழுது பெருமாளுக்கு கைங்கரியம் பண்றான் இல்லையா, அதனால இவர்கள் சேகர்கள். முக்தர்களும் கைங்கரியம் பண்றான், நித்தியர்களும் கைங்கரியம் பண்றான். அதனால இவாளால் உபகாரம் பெருமாளுக்கு ஏற்படுகின்ற அப்படின்னால இவாள்தான் சேகர்கள். இவாளால செய்யக்கூடிய உபகாரங்களே பெருமாள் பெறுகின்றான். பெருமாள் அர்ச்சித்து பக்தி பண்ணி எல்லாம் பண்றான், பக்தனா இருக்கிறவன் அந்த வரை பெருமாள் பெறுகிறான். தெரிஞ்சுதான் அவரு முக்தர்களா இருக்கிறவன் நேர நித்தியசூரியன் மாதிரி கைங்கரியங்களாம் பண்ணி பெருமாளோட ஆனந்தத்தை அனுபவிக்கிறான். அங்க பெருமாளுக்கு தாங்கள் நேரடியாக கைங்கரியம் பண்ணுவதனால பெருமாள் கைங்கரியத்தை பெறுகிறார் செய்தி. இவன் முக்தன் சேரனாக இருக்கான். அப்புறம் நித்தியர்கள் அந்த விஷயம் இங்க பெருமாளுக்கு வாகனமாகவும் படுக்கையாகவும் இப்படி எல்லாம் உத்தாசி இருந்து கூட பண்றாவா. ஆகினால அதனுடைய உதவியை பெறுகின்றபடினாலே எம்பெருமான் செய்தி அவர்களெல்லாம் சேரன். ஆக பத்திரர்கள் முக்தர்கள் நித்தர்கள் இவர்களெல்லாம் சேரசேரிபாவம் உடையவர்கள் பெருமாளோட அப்படிங்கிற விஷயம் சாஸ்திரத்தை கூட தெரிஞ்சுக்குவான். என்ன பிரத்யம் சேகசேகித்தம் இந்த பாதையை பார்த்தா அண்ணா தெரிகிறது என்று சமத்காரமாக சுவாமி தேசியன் பேசி அப்பேற்பட்ட பாதையானது எனக்கு சித்தியது, எனக்கு சிது சிது மாங்கல்யே சாஸ்திரேச்சானது தாவது மாங்கள் மங்களத்தை உண்டு பண்ணட்டும், எனக்கு நான் என்ன காரியம் செய்யறேனோ அதுக்கெல்லாம் க்ஷேமத்தை உண்டு பண்ணி எனக்கு கடைசியில் எனக்கு மோட்சத்தையே கொடுக்கட்டும் என்று பிரார்த்திக்கிறார் சுவாமி இந்த ஸ்லோகத்தில். தவரங்கதுரீண பாதரட்சே விமலா மௌத்திக பத்ததிர் விபாதி சுஹிருதி த்வயி சாதிதா பவர்கைஹி சமயே சங்கிரமிதே வசாது கிருத்யா. ஸ்லோகம் 612. தவரங்கதுரீண பாதரட்சே விமலா மௌத்திக பத்ததிர் விபாதி சுஹிருதி த்வயி சாதிதா பவர்கைஹி சமயே சங்கிரமிதே வசாது கிருத்யா. ரங்கதுரீண பாதரட்சே, ரங்கதுரீணன் ரங்கநாதம் அவனுடைய திருவடியை பாதுகாக்கும் பாதுகாதேவியே எப்படி இருக்கே நீ அப்படின்னு கேட்டா விமலா மௌத்திக பத்ததி விபாதி தவ மௌத்திக பத்ததி உங்ககிட்ட இருக்க முடியாத முத்துக்களுடைய வரிசை சுற்றிலும் ஒன்னிடத்திலே முத்துக்கள் அழைக்கப்பட்டிருக்கிறவா அந்த முத்துக்களுடைய வரிசை எப்படி இருக்கு விமலா விபாதி பல பல பல நல்ல விடவலே என்று பிரகாசிக்கிறது. எந்த விதமான அழுக்கும் இல்லாமல் உங்ககிட்ட பதிப்பிக்கப்பட்ட முத்துக்கள் எல்லாம் பல பலன்னு பிரகாசிக்கிறது அப்படின்னார். இந்த முத்துக்கள் ஏது உனக்கு அப்படின்னு கேட்டோம்னா சுகிருதி துயிசாதிதா பவர் ஜெய் சமயே சங்கிரமிதே வசாது கிருத்யாம். நீ ஆறாறு பெருமாள் பாதையை வந்து சேவிச்சு ரங்கநாதன் திருவடியில பாதையை சேவிச்சு பிரபத்தி பண்றாலும் அவளுக்குலாம் நீ மோட்சத்தை வாங்கி கொடுக்குற இல்லையா, அதனால அவ என்ன பண்றா தேகாவசானத்துல இந்த லோகத்துல இருந்து மோட்சத்துக்கு போறான். என்ன அப்படி மோட்சத்துக்கு ஒன்னால மோட்சம் கிடைக்கிறதுனால நீ அவர்களுக்கெல்லாம் சுகுத்தாக பேட்ட பாதுகிக்கு இவாள்லாம் சுகிருத்து இவாளுக்கெல்லாம் ஆறு மோட்சத்துக்கு போறவளோ இவாளுக்கெல்லாம் பாதுவே சுகுருத்து. ஏன்னா சுகுருத்தான் நல்ல வேலை செஞ்சு கொடுப்பா. அதுல நீ மோட்சத்தையே வாங்கி கொடுக்கற அப்படினால நீ தான் பரம சுகுருத்து, மோட்சத்துக்கு போறவாளுக்கு எல்லாருக்கும். இந்த மோட்சத்துக்கு போறாள இவாள் இதுவரலும் பண்ண புண்ணிய பாபங்கள்லாம் இருக்க, அதெல்லாம் என்ன ஆறுது அப்படின்னு கேட்டாக்க உபனிஷத்து சொல்றது, சசிய புத்திரா தாயம் உபயந்தி சூரத சாது கிருத்தியாம் திசந்த பாப கிருத்தியாம் அப்படின்ட்டு தெரிஞ்சுதா. அது எப்படி ஆனால் ஒருவனுடைய சொத்தை அவனுடைய பிள்ளை என்ன இயற்கையாக அடையலானோ அதுபோல மோட்சத்துக்கு போறவனுடைய புண்ணிய பாபங்கள் இருக்க, அதுல புண்ணியங்கள்லாம் சுகத்துக்களுக்கும் அவனுடைய சுகத்துக்களுக்கும் பாபங்கள்லாம் அவனுடைய விரோதிகளுக்கும் போய் சேர்றது என்று சொல்லுவார். அதனால சுகத்துக்கள் இடத்துல புண்ணியங்கள் எல்லாம் போய் சேர்றது. ஆக அவெல்லாம் அவனுக்கு சுகத்தான் அப்படின்னால, நீ அவர்களுக்கு சுகத்தான் இருக்கிற அப்படின்னால, பரஸ்பர சௌஹர்தம் இருக்கிறதுனால அவள் மோட்சத்துக்கு ஒன்னால் அவர்கள் மோட்சத்தை அறிவிக்கப்படும் பொழுது அவர்கள் மோட்சத்துக்கு போகின்ற காலத்தில் அவர்களுடைய புண்ணியங்கள் எல்லாம் ஒன்னை வந்து சுகத்தான ஒன்னை வந்து அடைகின்றன. உங்ககிட்ட வந்து அதெல்லாம் எப்படி இருக்கு அப்படின்னாக்க, வளவிலேது முத்துக்களாக இருக்கு அப்படின்னார். எப்படி முத்துன்னு எப்படி சொல்ல முடியும் புண்ணியத்தை அப்படின்னு கேட்டபோனாக்க, யாருக்கு சாத்விக சுவாவம் இருக்கோ அவதான் புண்ணியத்தை பண்ணுவான். ராஜச சுவாவம் இருக்கிறவன் ஆசையினால் ஆசையினால் இருக்கக்கூடிய காரியங்கள் எல்லாம் செய்வான். தாமச சுவாவம் இருக்கிறவாள்லாம் தமோ குணத்தினால விட்டு குத்து சண்டை இதெல்லாம் பண்ணுவான். அதனால சத்துவகுணம்னால புண்ணியங்கள் வரன்று அப்படின்னால அது சத்துவத்தை எப்படி வெளுப்பாக கவிஞர்கள் வர்ணிப்பது வழக்கம். சத்துவம் வெளுப்பா அப்படின்னால அவர்களுடைய சத்துவத்தினால் ஏற்படக்கூடிய புண்ணியமும் வெளுப்பு அப்படின்னு வச்சுருந்தோம்னா, அந்த புண்ணியம் வெளுப்பான புண்ணியங்கள் எல்லாம் முத்துக்களாக உன்னிடத்துல வந்து சேர்ந்து கொடுத்து என்று உபனிஷத்து வாய்க்கப்படி அவருடைய புண்ணியங்கள் எல்லாம் சுகரத்துக்கு வருமா அப்படின்னாலே, நீ அவர்களுக்கு பரமசுகரத்தான் அப்படின்னாலே அந்த முத்துக்கள் எல்லாம் இங்கே வந்து சேர்ந்து கொடுத்து அந்த முத்துக்கள் வெளுப்பார் அப்படின்னாலேன்னு அழகாக பார்க்கறதுக்கு அழகாக சேவை சாதிக்கிறது. அதனால பக்தர்களுடைய புண்ணியங்களே முத்துக்களாக வந்து சேர்ந்திருக்கு என்று சாதிக்கிறார் சுவாமி இந்த ஸ்லோகத்தில். சரணாகத சசியமாலினியம் தப முக்தாமணி ரஷ்மிதா நிர்ஜரௌகை நனுரங்க துரீண பாதரட்சே ஜெகதி நித்யம் அதேவ மாதிருகா பூது. சரணாகத சசிய மாலினியம் தவ முக்தாவணி ரஷ்மி நிர்ஜரௌகை நனுரங்க துரீண பாதரட்சே ஜெகதி நித்யம் அதேவ மாதிருகா பூது. ஸ்லோகம் 613. நனு ரங்க துரீண பாதரட்சே, ரங்கதுரியினால் ரங்கநாதன், ரங்கநாதனுடைய பாதரட்சே திருவடியை பாதுகாக்கும் பாதுகா தேவியே. அதனால என்ன ஆச்சுன்னு கேட்டா, ஜெகதி நித்யம் அதைவ மாதிருகா பூது. இந்த உலகம் இருக்கேன், இந்த உலகமானது தேவ மாதிருகமாக இல்லாமல் ஆச்சு அப்படின்னார். லோகத்துல பூமியை ரெண்டு தினசா பிரிக்கப்படுறது, தேவ மாதிரிகை என்ன என்ன அதெய்வ மாதிரிகா அப்படின்ட்டு. அதாவது தேவ மாதிரிகாங்கிறது மழை பெய்ஞ்சு மழையினால பயிர்கள்லாம் விளையும். அதெய்வ மாதிரிகா அப்படி இல்லாதது நதி மாதிரிகான்னு வேறு. அது நதி மாதிரிகாங்கிறது எப்பொழுதும் நதிகள் நிறையா ஓடி வரும், வாய்க்கால் வழியா தண்ணி பாயும், பயிர்கள்லாம் நல்லா விளையும். அந்த பூமிக்கு நதி மாதிரிகான்னு பேரு. தெரிஞ்சுதான் தஞ்சாவூர் டெல்டா பிரதேசங்கள்லாம் எங்கேயோ மழை பெய்யறது, அந்த மழை இங்க வந்து பாதிக்கும் காவிரியாக ஓடி வந்து பிரவகிக்கிறது, அந்த ஜலத்தினால பயிர்கள்லாம் நல்லா விளையாது. மழை பெஞ்சாலும் மழை பெய்யாட்டாலும் நதி ஜலம் ஓடி வந்தனாக்க பயிர் விளைஞ்சிடும். தெரிஞ்சுதா இதெல்லாம் வந்து நதி மாதிரிகம்னு பேரு தரலாம். வானம் பார்த்த சீமையா இருக்கேன் அதுகள்லாம் அதைவ மாதிரிகான்னு பேரு. வானம் பார்த்த சீமையில மழை பெஞ்சாதான் பயிர். தெரிஞ்சுதா அங்கெல்லாம் என்ன பண்ணுவா, அவரோட மழை பெய்யும், மழை பெஞ்ச உடனே உழுது விடுவான். அப்புறம் இன்னொரு மழை பெஞ்ச உடனே கடலையை விடையோ வரகு இருகு இதில் தானியத்தை விதைச்சிட்டு வருவான். அப்புறம் ஒரு மாதம் கழிச்சு ஒரு மழை பெஞ்சோம்னா அந்த பயிர்கள்லாம் நல்லா வளர்ந்து காய்க்கும். அப்படியே ரெண்டு மூணு மழையில பயிர் நல்லா வளைஞ்சிடும். அதெல்லாம் வந்து வானம் பார்த்த சீமை, என்ன நதி மாத்திரிக்கை இல்லை, அதெல்லாம் அதெல்லாம் அதைவ மாத்திரிக்கான்ட்டு தேவ மாத்திரிக்கான்னு சொல்லி தேவர்களையே எதிர்பார்த்துட்டு இருக்கோம். அப்படின்னா தேவன்னா மேலேந்து பெய்யக்கூடிய மழை தண்ணி, அதையே எதிர்பார்த்துட்டு இருக்கும், அது தேவ மாத்திரிக்கா என்று சொல்லுவாரு. இப்போ பாதுகா தேவி பூமி எப்படி ஆயிடுச்சு அப்படின்னு கேட்டோம்னாக்க, பூமி முழுக்கும் நதி மாத்திரகமா ஆயிடுத்து, தேவ மாத்திரிகையாக தண்ணியை எதிர்பார்த்து கஷ்டப்படாமல் நதி மாத்திரிகையா ஆயிடுத்து, எப்போதும் தீர்சம் இருக்கு. அதனால பயிர்கள் அண்ணா விளையாடுது. என்ன பயிர்கள் விளையாடுது இங்க அப்படின்னு கேட்டா, சரணாகத சசியமாலினின், சரணாகதம் எப்பொழுதும் பெருமாளை வந்து எல்லாரும் வந்து சேவிக்கிறான், பாதுகையை வந்து சேவிக்கிறான். பாதுகையில் இருக்கக்கூடிய முத்துக்கள் இருக்கே, அந்த முத்துக்களானது அதனுடைய ஒளியானது இவா மேலெல்லாம் விழுது, விழுந்தாக்க இவாளுக்கு சாத்திக சபாவம் உண்டாகும். ராஜசம் சத்தம் ரஜசு தமசுன்னு மூணு குணங்கள் அல்லவா, அதுல ரஜகுணம் தமோகுணம் ரெண்டும் அடங்கி போய் சத்துவகுணம் மேலிட்டு அவள்லாம் பரம சாத்திகாலாக மாறுறான். பரம சாத்திகாலம் மாற உடனேவா என்ன பண்றோம், சதாச்சாரியால சேர்றான். சேர்னா சதாச்சாரியாலும் அவளுக்கு கிடைக்கிறான். சதாச்சாரியர்கள் மூலமாக உபதேசம் பெற்று அவர்களால எங்கநாதன் தேவியில பிரபத்தி பண்ணிக்கிறான். இது மாதிரி பிரபத்தி பண்ணிட்டு எப்படி இருக்கா, நிறைய இருக்கா பூமியில அப்படின்ற காலத்துல. அந்த பிரபத்தி பண்ணுவார்க்கால அந்த பிரபத்தி பண்ணிட்ட பிரபன்னர்களாகிற பயிர் தெரிஞ்சா, அந்த பயிருக்கு நிறைய நதி மாதிரிகமாக சீர்சம் நிறைய வந்துட்டு இருக்கு அப்படின்னாரு. அதனால பிரபன்னராகிற பயிர்கள் நன்னா விளையிறது அப்படின்னா அர்த்தம், பிரபன்னர்கள் எல்லாம் சந்தோஷமா உத்தரகிருத்தியத்தை பண்ணிக்கிட்டு ஜெகநாத சேவிச்சு சந்தோஷமா இருக்கா அப்படின்னாரு. சரி, இவளுக்கு தீர்த்தம் எங்கிருந்து வந்தது இந்த பயிருக்கு அப்படின்னு கேட்டோம்னாக்க, முக்தாமணி ரஷ்மி நிர்ஜரோகை, இந்த முத்துக்களுடைய மணிகள் இருக்கே, முத்துக்களாகிற மணிகள், இந்த முத்துக்களிலேருந்து என்ன பண்றது, நிறைய ரஷ்மி அதனுடைய கிரணங்கள் நிறைய விழரும். அந்த கிரணங்களை பார்த்தா எப்படி இருக்கணும்னா தீர்த்தம் மாதிரி இருக்கு. இந்த முத்துக்களுடைய கிரணம் எப்படி இருக்கும், நல்ல வெளுப்பாக இருக்கும். மலையில ஓடி வர ஜலத்தை பார்த்தாங்கன்னா அது வளவழேன்னு இருக்கும். இப்ப பதிரிகாசிரமம் போறோம், அழகன் வந்து அதெல்லாம் பார்த்தா ஹரித்வார்ல கங்கை கீழே இறங்கினதை பார்த்தா எப்படி இருக்கு, வளவழேன்னு இருக்கு. அப்புறம் பூமியில ஓடின பிற்பாடு தான் அதனுடைய இதெல்லாம் சேர்ந்து இந்த சேப்பு நிறம் மற்ற நிறங்கள்லாம் வருது அப்படியே ஜலத்துக்கு, இயற்கையாக எப்படி இருக்கும் அது, வளவழேன்னு இருக்கும். அதுல முத்துகளுடைய ரஷ்மி கிரணங்கள் எப்படி இருக்கும், வளவழேன்னு இருக்கும். இந்த வளவழேன்னு ரஷ்மி நிகழ் அடிக்கிறதோ இல்லையோ அதுவே ஒரு நதி. எப்பேற்பட்ட நதி அப்படின்னாக்க, ரஷ்மி நிர்ஜர ஊகைஹி, நிர்ஜரம்னா மலையில விழுந்து அடித்து ஓடி வர அருவிகள் தெரிஞ்சுதா, மலையிலேருந்து நிறைய அருவிகள் ஓடி வரும், அது கீழே வரைச்சு எல்லாம் ஒன்னா சேர்ந்து ஒரு நதியா மாறிவிடும். நதியா மாறி நெடுக ஓடும், நதியா ஓடிச்சுன்னா அங்கங்க இருக்க முடியாது பயிர்கள்லாம் அண்ணா விளையும். அது மாதிரி முத்துக்களுடைய கிரணங்களாகிற அந்த ஜலப்பிரவாகம் இருக்கேன், அந்த ஜலப்பிரவாகமானது இந்த உலகத்துல நடுக பாயறதும், அது பாயறதுனால உலகத்தில் எடுக்க முடியாதாகிற பயிர்கள் எல்லாம் எப்படி செழித்து அண்ணா வளர்ந்துருக்க அப்படின்னா சந்தோஷமாக உத்தரகிருத்தியங்களை செய்கின்ற கதா கதா என்று எம்பெருமான் இப்போ நமக்கு சேவை சாதிக்க போறான் அப்படின்னு சீவண்ட போறது தயாரா சந்தோஷமா இருந்துட்டு இருக்கா வாழலாம். அவருடைய காரியங்கள் எல்லாம் சுகமாகவே நடக்கிறது. ஏன், இந்த முத்துக்களுடைய அனுகிரகத்தினால, முத்துக்களாகிற சீர்சம் பயிர் அப்படின்னால பகவன்களாகிற பயிர் நன்னா வளைந்து சுகமாக இருக்கு என்று பேசுகிறார் இந்த ஸ்லோகத்தில் சுவாமி தேசிகன். அஜி விஷ்ணு பதம் பரிஸ்புரந்தி நவமுக்தாமணி நிர்மல பிரகாசாம் பரிபுஷ்யசி மங்களானி பும்சாம் பிரதிபச்சந்திர கலேவ பாதுகே த்வம். ஸ்லோகம் 614. அதி விஷ்ணு பதம் பரிஸ்புரந்தி நவமுக்தாமணி நிர்மல பிரகாசாம் பரிபுஷ்யசி மங்களானி பும்சாம் பிரதிபச்சந்திர கலேவ பாதுகே த்வம். அதி விஷ்ணு பதம் பரிஸ்புரந்தி நவமுக்தாமணி நிர்மல பிரகாசாம். பாதுகா தேவி, நீ எப்படி இருக்க, பல படம் படிச்சு ரொம்ப அழகாக இருக்க. அதி விஷ்ணு பதம், விஷ்ணு பதத்துல அதாவது எம்பெருமானுடைய திருவடி பாரத்துல நீ அழகாக பிரகாசிக்கிறாய். தெரிஞ்சுதான் நவமுக்தாமணி நிர்மல பிரகாசம். உனக்கு பிரகாசம் இன்னும் ஜாஸ்தி சேர்ந்துருக்கு இப்போ. ஏன்னு கேட்டா உன் உடம்புல சுத்தி முக்தாமணி அழைச்சிருக்கு, தெரிஞ்சா முத்துக்கள் நல்ல ஒளி வெள்ள முடியுது, பிரகாசம் அண்ணா இருக்கும், அது வெளுப்பா அண்ணா இருக்கும். ஆகினால அந்த முத்துக்களால நீ எப்படி இருக்க? நிர்மல பிரகாசா, எவ்விதமான தோஷமும் இல்லாமல் பல பல பலன்னு ஜொலிக்கிற நீ. அப்படி ஜொலிக்கிறத பார்த்தா எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டாக்க, பிரதிபச்சந்திர கலைவ, பிரதிபச்சந்திர கலை போல நீ இருக்கே அப்படின்னா, அதாவது அமாவாசை நீக்கி மற்ற நாள் பிரதமை, பகல்ல பிரதமை இருந்து சாயங்காலம் திதியாதிசி வந்துடுத்துனாக்க அந்நிதனம் இருக்க முடியாத சந்திரகலை இருக்க, அந்த சந்திரகலை ரொம்ப விசேஷம். ராமங்கள் என்ன பண்ணுவான், மாடியில் ஏறி போய் பார்ப்பான், இல்லாட்டா மரங்கள் இல்லாத இடத்துல குளத்தங்கரையில் போய் பார்ப்பான், நதியக்கரையில் போய் பார்ப்பான். எப்படியும் அந்த அமாவாசைக்கு அப்புறம் எப்படியான அந்த கலையை அவசியம் பார்ப்பா, பிரதிபச்சந்திர கலையை பார்க்கறதுங்கிற வழக்கம். அது என்ன பண்ணும் அப்படின்னாக்க, நமக்கு அந்நேர் நீண்ட ஆயுளை கொடுக்கும், சேமங்கள் மங்களங்கள் எல்லாம் விளைவிக்கும் என்று சாஸ்திரங்களிலே பேசப்படுகிறது. அந்த பிரதிபச்சந்திரகலை எப்படி இருக்கோ அதுபோல நீயும் இருக்கா அப்படின்னா, பிரதிபச்சந்திரகலை எப்ப எங்க இருக்கு? அதிவிஷ்ணு பதம் ஒரு ஆரேகன், அதிவிஷ்ணு பதம் அப்படின்னா, அதிவிஷ்ணு பதம்னா எம்பெருமானுடைய ஆகாசத்துக்கு பேரும். ஆகாசத்துல சந்திரகலை எங்க இருக்கும்? ஆகாசத்துல இருக்கும். அந்த ஆகாசத்துல அது எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டாக்க, நவமுக்தாமணி நிர்மல பிரகாசா, முத்துக்கள் போல வளவளவளன்னு பிரகாசிக்கிறது அன்னைக்கு, தெரிஞ்சா சந்திரனுடையோ அழகாக தெரியிறது. அந்த சந்திரன் பிரதிபச்சந்திர கலை, அந்த கலா இருக்கேன், அந்த சந்திரகலையை யார் பார்க்கிறாளோ அவளுக்கு சேவங்கள்லாம் உண்டாகும். அதனால பாதுகா தேவி நீ என்ன பண்ற அப்படிங்கிட்ட, உன்னை ஒன்று சேவிக்கிறவள்னா அந்த சந்திரகலையை பார்க்கறது போல உன்னை சேவிக்கிறான். அந்த சந்திரகலை போல நீயும் அழகாக வெளுப்பாக பார்க்கறதுக்கு ரொம்ப மங்களத்தை உண்டு பண்ணக்கூடியவளா நீ இருக்கேன். உன்னை சேவிக்கிறதுனால அந்த சந்திரகலையை, பிரதிபச்சந்திரகலையை பார்த்தால், அதாவது மூணாம் பேரே அல்லது ரெண்டாம் பேரே சொல்வார், அந்த ரெண்டாம் பேரையை பார்த்தால் எப்படி க்ஷேமங்கள் உண்டாகுமோ, அதே மாதிரி உன்னை சேவிச்சாலும் நிறைய மங்களங்கள்லாம் நீ உண்டு பண்ற. ஆக பிரதிபச்சந்திர கலை போல நீ எல்லோருக்கும் க்ஷேமத்தையும் உண்டு பண்ணுகிறாய் என்று இந்த ஸ்லோகத்தில் சுவாமி தேசிகன் சாதித்தபடி, நிஹித நவமுக்தி காவளி ஸ்துவாம் அபித காஞ்சன பாதுகே முராரே நகச்சந்திரமசாம்பதாசிதானாம் பிரதிமா சந்திர பரம்பரே வபாதி. ஸ்லோகம் 615. நிஹிதா நவமௌக்தி காவளி ஸ்துவாம் அபித காஞ்சன பாதுகே முராரே நக சந்திரமசாம்பதாசிதானாம் பிரதிமா சந்திர பரம்பரே வபாதி. ஸ்லோகம் 615. முராரே காஞ்சன பாதுகே, முராரியான ரங்கநாதனுடைய தங்க பாதுகே, காஞ்சனா தங்கம், காஞ்சன பாதுகே தங்க பாதுகே, நீ எப்படி இருக்க தெரியுமா? நிகிதா நவமௌத்தி காவளி ஸ்துவாம் அபிதஹா, துவாம் அபிதஹா, உன்னை சுற்றிலும் உன்னுடைய ரெண்டு பக்கங்களிலும் முன்னாடி எல்லா இடத்திலையும் என்ன பண்ணிருக்கு அப்படின்னு கேட்டா, நவமௌத்தி காவளி, புதிய முத்துக்கள் நிறைய தொங்கப்பட்டிருக்கேன், அழைக்கப்பட்டிருக்கேன், தெரிஞ்சுதான். ஆக பாதுகையை சுற்றி அழகான பல பலவுடன் மென்மையான முத்துக்கள் இழைக்கப்பட்டிருக்கா அல்லது தொங்க விடப்பட்டிருக்கிறது, போக்கப்பட்டிருக்கிறது. அதை பார்த்தா எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டா, நகச்சந்திரமசம்பதாசிதான் பிரதிமாச்சந்திர பரம்பரே வபாதி. அதாவது நகங்கள் எம்பெருமானுடைய திருவடியில் இருக்கின்ற நகங்கள் வளவளேன்னு வர்த்தலமா தெரிகிறது. அதை பார்த்தா அது எப்படி இருக்கு நகங்கள்லாம் அப்படின்னா, சந்திரன் மாதிரி இருக்கும். எம்பெருமானுடைய நகங்களாகிற சந்திரங்கள் இருக்கேன், அந்த சந்திரங்களான சந்திரங்களுடைய பிரதிபிம்பம் எங்க வருது? பாதியில வருது. அதாவது பாதியில சுவாமி ஆசனத்தில் இருக்கார் ரங்கநாதன், எதிர்க்கே பாதியில் வைக்கப்பட்டிருக்கிறது. திருவடியில் இருக்க முடியாத நகச்சந்திரங்கள்லாம் அந்த பாதியில பிரதிபலிக்கிறது, தெரிஞ்சா பிரதிபிம்பம் விடுறது, நிழல் விடுறது. அதனால் விழுதா எப்படி இருக்கு அப்படிங்கிட்டாக்க, நிறைய அந்த முத்துக்கள் இருக்க, ஒவ்வொரு முத்தும் ஒரு சந்திரன் மாதிரி தெரியாது. அந்த முத்துல இந்த நகச்சந்திரன் பிரதிபலிக்க பிரதிபிம்பம் விடுறது, அது விழுறதுனால ஒவ்வொரு முத்தும் எப்படி இருக்க மாட்டா சந்திரன் மாதிரி தெரியறது அப்படிங்கிறார். நம்ம பௌர்ணமி அன்னைக்கு ராத்திரியில குழந்தைங்கரை போனோமானா முதல்ல ஜலத்தை தொடாம இருந்து பார்த்தோம்னா ஒரே ஒரு சந்திரன் தான் தெரியும் குளத்துல, தெரிஞ்சுதா? அதே குளத்துல இருந்து கை கால அலும்பிட்டு என்ன ஆரை விட்டுட்டு ஆட்டி விட்டுட்டு வேற கரை ஏறணுமானாக்க நிறைய அறபாயம். அறபாயிற காலத்துல நம்ம குளத்துல பார்த்தாக்க நூற்றுக்கணக்கான சந்திரன் குளத்திலேயே தெரியும் நமக்கு, இல்லையா? அதுபோல இங்க பெருமாள் நகங்கள் பத்து நகங்களோ இல்லையோ ரெண்டு பாதைகளையும் இந்த நகங்களாகிற சந்திரன் அந்த நகங்கள் சந்திரன் போல இருக்கு. சந்திரன் போன்ற நகங்களுடைய ஒளி என்ன பண்றதுங்கிறதா பிரதிபிம்பம் இம்முத்துல விடுறது. ஒழுப்பான முத்துல பிரதிபிம்பம் விடும், அதனால முத்துல விடுறது. அப்போ ஒவ்வொரு முத்துலையும் ஒவ்வொரு சந்திரன் இருக்கிற மாதிரி தெரியறது. இதுக்கு முன்னாடி போன ஸ்லோகத்தின பாதுகைய சந்திர கலமாக கலைன்னு வர்ணிச்சார். இப்போ பாதுகையை சுத்தி இருக்கும்படியான முக்தாவளிய அதாவது முத்துக்களுடைய வரிசைய ஒவ்வொரு முத்தும் ஒரு சந்திரனாக தெரிகிறது. இங்க சந்திரன் எழுதுனா எம்பெருமானுடைய திருவடி நகங்களே சந்திரன் மாதிரி இருக்கு, அது இங்கே பிரதிபிம்பம் விழுறது, நிழல் விழருது. அதனால பல சந்திரங்களோட கூடினவளாக நீ இருக்கிறாய் என்று இந்த ஸ்லோகத்துல சுவாமி தேசியம் அழகாக வர்ணித்தபடி சமதாம் உபைதி வபுஷா பிசதாம் பவதி யம உக்திஹஸ்துரிதா ஹரிபாதுகே ஹரிபதோத்பவயாம் கனகாபகா சுரபுராபகயா. ஸ்லோகம் 616. சமதாம் உபைதி வபுஷா பிசதா பவதி யம உக்திஹஸ்துரிதா ஹரிபாதுகே ஹரிபதோத்பவயா கனகாபகா சுரபுராபகயா. ஸ்ரீரங்கத்துல காவிரி ஓடுறது. காவிரிக்கு என்ன பெயர்? பொன்னி என்று பெயர். ஆக பொன்னி நதி அப்படின்னா பொன் போன்ற நிறத்தை உடையவள், அப்படின்னா கொஞ்சம் தங்கம் போல சிவப்பாக இருக்கிறது, சரிங்களா? அதே கனகாபகா என்று சொல்வார்கள். பொன்னுனாலும் கனகம்னாலும் தங்கம்னாலும் ஒண்ணும் தங்கத்தை போன்ற நிறமுடையதாக காவிரி ஆறு இருக்கு. இந்த காவிரி ஆறு இப்ப என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டவனாக்க பாதுகாதேவி உன்னுடைய உத்துக்களுடைய ஒளி அதன் மேலே விழுவதனால அதுவும் விழுப்பா போய் குணத்தினாலையும் அது கங்கையை ஒத்திருக்கிறது என்கிறார் இந்த ஸ்லோகத்தில். ஏற்கனவே கங்கை அதிபவித்திரமானது, அதில் ஆறாறு நேராடுகளோ அவருடைய பாவத்தெல்லாம் போக்கி எல்லோரையும் தூய்மையாக்குகிறது கங்கா தேவி. அதுபோல காவேரி நதியும் அதிபவித்திரமானது, அதில் நீராடுவருடைய பாவங்கள் எல்லாம் தொலைகிறது. ஆக ஆழ்வாரும் கங்கையர் புனிதமாய காவிரி என்று கங்கையோட இன்னும் தூய்மையுடையது பவித்திரமானது என்று ஆழ்வார் பேசுகிறார். ஆகினால குணத்தினால காவிரியும் கங்கையும் பிறரை தூய்மைப்படுத்தும் குணம் இருப்பதனால ரெண்டும் ஒன்னாக இருக்குங்கிறது வாஸ்தவம். அதுபோல அதனுடைய சரீரமும் ஒன்னாக இருக்கு அப்படிங்கிறார். கங்கையினுடைய சரீரம் பெயர்பட்டது மிக மிக வெண்மையானது. கங்கையை காவிரியினுடைய சரீரம் பெயர்பட்டது பொன்னிறமானது தங்கம் போன்றது, இல்லையா? தங்கம் போன்ற இதுவும் என்ன ஆயிடுச்சுன்னா இப்போ இதுவும் ஒழுப்பாமாகி சரீரத்தினாலேயும் காவிரி கங்கையை ஒத்தியிருக்கிறது என்று பேசுகிறார் இந்த ஸ்லோகத்தில். சமதாம் உபைதி வபுஷாபி சதா கனகாபகா, கனகாபகா காவேரி அதுவானது வபுஷாபி தன்னுடைய சரீரத்தினாலேயும் சமதாம் உபயதி சாமியத்தை அடைகிறது. எதோட சாமியத்தை அடைகிறது அப்படின்னு கேட்டா ஹரிபதோத்பவையா சுரபுராபகையா எம்பெருமானுடைய தெருவிலிருந்து தோன்றின தேவகங்கை இருக்கேன், அந்த தேவகங்கையோட என்ன குணத்தினால் ஒத்திருப்பது போல இப்போ சரீரத்தினாலும் ஒத்திருக்கிறது என்று பேசுகிறார். எப்படி சரீரத்தால் ஒத்திருக்க முடியும்? இது தங்க நிறம், அது நல்ல வெண்ணிறமாச்சே அப்படின்னு கேட்டா பவதி யம உத்திகமஸ்துரிதா உன்னுடைய திருவிடையில பாதுகையினுடைய பாதுகையை சுற்றிலும் நிறைய முத்துக்கள் அழைக்கப்பட்டது அல்லவா, அந்த முத்துக்களுடைய மகசு எப்பேற்பட்டது, அதனுடைய ஒளி எப்பேற்பட்டது, நல்ல வெண்மையானது. அந்த முத்துக்களுடைய உண்மையான ஒளியானது காவிரியிலையும் வீசுகிறது. அவ்வப்பொழுது சுவாமி ரங்கநாதன் காவிரிக்கு வந்திருந்தார் இல்லையா. அப்பொழுது பாதியில சாத்தி நடந்திருந்த காலத்துல பாதியில் இருக்கக்கூடிய முக்தகுடியினுடைய வெண்மையான ஒளியானது இதுல காவிரியின் மீது பரவுகிறது. அப்போ காவிரியில ஏற்கனவே இருந்த அந்த பொன்னிறம் இருக்க அது மாறி இப்ப வெண்ணிறமாக ஆகிவிட்டது காவேரியானது. ஆகையினால உன்னுடைய முத்துக்களால அதனுடைய ஒளி பரவுவதனால காவிரியானது வெண்ணிறமாக விட்டபடினால கங்கை எப்படி வெண்ணிறமோ அதே போன்று காவிரியும் வெண்ணிறமாயிற்று. அதனால் ரெண்டும் சரீரத்தினால இப்பொழுது ஒத்தது. ஏற்கனவே குணத்தினால அது பவித்திரத்தம் தூய்மையை உடையது என்பதனால குணத்தினாலே ஒத்திருக்கிறது, இப்பொழுது சரீரத்தினாலேயும் ஒத்திருக்கிறது என்று பேசுகிறார் சுவாமி தேசிகன் இந்த ஸ்லோகத்தில்.